மின்னல்கள் என்னை தொட்டு போனதுண்டு, சில மின்னல்கள் என்னை உரசி போனதுண்டு. மேகங்கள் என்னை தொட்டு போனதுண்டு, சில மின்னல்கள் என்னை உரசி போனதுண்டு. தேகங்கள் ஒன்றிரண்டு கடந்ததுண்டு, மனம் சில்லென்று சில போது சிலித்ததுண்டு. மோகனமே என்னை போல என்னை யாரும் மூச்சு வரை கொள்ளையிட்டு போனதில்லை. ஆக மொத்தம் என் நெஞ்சில் உன்னை போல எரி அமிலத்தை வீசியவர் யாவரும் இல்லை. மேகங்கள் என்னை தொட்டு போனதுண்டு, சில மின்னல்கள் என்னை புரசி போனதுண்டு. பிரி ஒன்று நேரும் என்று தெரியும் பெண்ணே, என் பிரியத்தை அதனால் குறைக்க மாட்டேன். எரியும் உடல் என்று தெரியும் பெண்ணே, என் இளமைக்கு தீயிட்டு எரிக்க மாட்டே. மேகங்கள் என்னை தொட்டு போனதுண்டு, சில மின்னல்கள் என்னை உரசி போனதுண்டு. கன்னிமையின் சாமரங்கள் வீசும் காற்றில் என் காதல் மனம் துண்டு துண்டாய் உடைய கண்டே. துண்டு துண்டாய் உடைந்த மன துகளை எல்லாம் அடி தூயவளே உனக்குள் தொலைத்து விட்டே. மேகங்கள் என்னை தொட்டு போனதுண்டு, சில மின்னல்கள் என்னை உரசி போனதுண்டு. செவ்வாயில் ஜீவராசி உண்டா என்று அடி தினந்தோறும் விஞ்ஞானம் தேடல் கொள்ளும். உன் செவ்வாயில் உள்ளதடி எனது ஜீவன், அது தெரியாமல் விஞ்ஞானம் எதனை வெல்லும். எவ்வாறு கண்ணிரண்டில் கலந்து போனேன், அடி எவ்வாறு மடியோடு தொலைந்து போனேன். இவ்வாறு தனிமையில் பேசிக்கொண்டே என் இரவினை கவிதையாய் மொழி பெயர்த்தே. என்னை தொட்டு போனதுண்டு, சில மின்னல்கள் என்னை உரசி போனதுண்டு. வைத்தாலும் விதைகள் எல்லாம் மண்ணை முட்டி முட்டி முளைப்பது உயிரின் சாட்சி. ஓடி ஓடி போகாத ஊமை பெண்ணே, நாம் உயிரோடு வாழ்வதற்கு காதல் சாட்சி. மேகங்கள் என்னை தொட்டு போனதுண்டு, சில மின்னல்கள் என்னை உரசி போனதுண்டு. மேகங்கள் என்னை தொட்டு போனதுண்டு, சில மின்னல்கள் என்னை உரசி போனதுண்டு. தேகங்கள் ஒன்றிரண்டு கடந்ததுண்டு, மனம் சீரென்று சில போது சீர்த்ததுண்டு. மோகனமே உன்னை போல என்னை யாரும் மூச்சு வரை கொள்ளையிட்டு போனதில்லை. ஆக மொத்தம் என் நெஞ்சில் உன்னை போல எரி அமிலத்தை வீசியவர் எவரும் இல்லை.